மாயனே மன்னவட மதுரை ூஷணம் ஸ்ரீமத்வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாசயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மம் வ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேலே அஸ்மத்குரோர்பகவதோஸ்தேகசிந்தோராமானுஜஸ்யசரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஜனகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா. பூதம் சரச்சமஹதாப்பய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான். பக்தாங்கிரிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்புராங்குசமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய க்ருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்திரமத்யாபயந்தி. சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகடிதம் வியாபலாத்கிருத்ய பும்தே தோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு தெருப்பாவே பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூவாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வடையாய். நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணவே நல்கு. ஸ்ரீவித்தஜித்த குலநந்த நகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது. தாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். சரணாகதி அப்படிங்கிற உபாயத்தை செய்பவனுக்கு சிவன் நாராயணனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். அதைத்தான் பறை அப்படின்னு சொல்ல போற. அந்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அதனுடைய பிரகாரம், அதாவது மோட்சத்துக்கு விரோதியான பாபங்களை எல்லாம் தோற்கடித்து இது பலனை கொடுக்கும். சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்திலே சொல்லும் போது, சரணாகதி என்பதோ இல்ல பக்தியோகம் என்பதோ இது மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் செய்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்வது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஒரு சூக்ஷ்மமான அம்சத்தை அங்கே சாதித்தார். அங்கே ஒரு கேள்வி கேட்டார்கள், பக்தியோகம் இல்லை சரணாகதி இந்த ரெண்டுல ஏதோ ஒரு உபாயம்னு சொல்றவங்கோ, இந்த உபாயமானது பாபத்தை போக்கடிச்சாதானே மோட்சத்தை கொடுக்க முடியும். மோட்சத்துக்கு தடையா பாபம் இருக்கு. இந்த பாபங்கள்லாம் போனாதானே மோட்சம் கொடுக்கும். பாபங்கள் போறதுக்கே வழி இல்லாம இருக்கே. இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல அநேக ஜென்மங்கள்ல பண்ண பாபம் எப்படி போகும்? அது போனால் சரணாகதி மோட்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டான். அப்போ பதில் சொன்னார், அப்படி இல்ல, அந்த பாபம் போறதுக்கு தான் இந்த சரணாகதி, பக்தியோகமே அதுக்குதான் அப்படின்னார். அப்போ மோட்சத்துக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, மோட்சத்துக்கு உபாயம் ஒண்ணும் தேவையில்லை, மோட்சம் ஸ்வதசித்தம் தானாக வரும். அது மோட்சத்துக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கான சுரூபம் நமக்கு இருக்கு. மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கான சொரூப யோக்கியத்தை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. நாம அதை தடை பண்ணி வச்சிருக்கோம். அந்த தடையை நீக்கினா போறோம். எப்படி ஆனால், ஏரியில ஜலம் நிரம்பி இருக்கும் போது மதகுகள்ல அதை தேக்கி வச்சிருப்பார். அப்ப பயிருக்கு ஜலம் வேணும் அப்படின்னா அந்த மதகை திறந்து விட்டா போறோம், அந்த பயிருக்கு ஜலம் தானா வரும். எப்படி ஆனால், ரத்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரத்தனத்து மேல அழுக்கு மூடி இருக்கும், தூசி படிஞ்சுக்கும். அந்த தூசியை தொடச்சா வரும், ரத்னத்துக்கு பிரகாசம் தானா வரும். ரத்னத்துக்கு பிரகாசத்தை உண்டு பண்ண வேண்டாம். அதே போலதான் நமக்கு வந்து மோட்சம் அப்படிங்கறத உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தானா வரும். அதை நம்ம மறைச்சு வச்சிருக்கோம் இல்ல மூடி வச்சிருக்கோம் அவ்வளவுதான். அதை எடுக்கணும், பாபத்தை போக்கடிக்கணும் அவ்வளவுதான். பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக பிராயச்சித்தமாக பண்றதுதான் இந்த பக்தி யோகமோ இல்ல சரணாகிதி அப்படிங்கிற உபாயமோ. இந்த பிராயச்சித்தம் சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் அப்படின்னு உபாயங்கிறது தேவையில்லை, இந்த பிராயச்சித்தம் சொல்லலாம் அப்படின்னு. அந்த ரீதியில சரணாகிதி எப்படி பலம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பாபங்களை போக்கி பலன் அளிக்கும். மோட்சத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கும், அதன் மூலமாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். போய பிழை இதுவரை செய்த பாபம், புகு தருவான் நின்றனவும் இனிமேல் செய்ய போகும் பாபம், இது எல்லாமே தீயினில் தூசாகும். தீல போட்ட பஞ்சு போல பொசுங்கி போயிடும் அப்படின்னு சாதிச்ச. அதாவது பாபங்கள்ல ரெண்டு விதம் இருக்கு, முன்னாடி செய்த பாபம், இனி செய்ய போற பாபம் அப்படிங்கிறது. இதை பூர்வோத்தராகம், பூர்வாகம் உத்தராகம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்வார்கள். பூர்வாகம் அகம்னா பாபம்னு அர்த்தம், பூர்வாகம்னா முன்னாடி செய்த பாபம், உத்தராகம்னா இனிமே வரப்போற பாபம். முன்னாடி செய்த பாபங்கள் தீயிலே தூசா, தீயில பஞ்சு போட்டா எப்படி பொசுங்குவோம் அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தால எல்லாம் பொசுங்கி போயிடும். இனி வரப்போற பாபமும் ஒட்டாது, உத்தராகமானது ஒட்டாது. இத வந்து வேதமே சொல்றது. உபனிஷத்திலேயே தத்யதா இஷீதா தூலம் அக்னௌ குரோதம் பிரதூயேத ஏவம் கைவாக்கிய சர்வே பாப்பானஹா பிரதூயந்தே. எப்படியானால் அந்த பஞ்சாறு அப்படின்னு போட்டா பொசுங்கிடுமோ அந்த மாதிரி எல்லா பாவமும் பொசுங்கிவிடும் அப்படின்னு உதாரணத்தையும் இடத்தை எடுத்து சொல்லும்போது அதை நாச்சியார் அப்படியே மொழிபெயர்த்து தெரிகிறார். அதனால்தான் அதற்காக இந்த பாட்டுக்கு தனியா ஒரு சுவாபதேசம் தேவையில்லை, ஏன்னா இதுவே வேதாந்த அர்த்தத்தை ஸ்பஷ்டமா சொல்றதா இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது. பாபங்களை எல்லாம் போகும், போக்கடிக்கும் அப்படின்னு அழகா சொல்ற. இத பல ஆச்சாரியர்கள் அழகா சொல்லியிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்துல இதுக்குன்னு ஒரு அதிகரணம் இருக்கு, தததிகமாதிகரணம் அப்படின்னு பெயர். தததிகமே உத்தர பூர்வாபயோகோ அஸ்லேஷ விநாசோ தத்யபதேசா அப்படின்னு சூத்திரம். அங்க முன் பாபங்கள்லாம் போயிடும், பின்பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற. இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தததிகமே, அதாவது பக்தி யோகம் கைகூடும் போது. ஒருத்தன் பக்தி யோகம்ங்கிறது அவனுடைய வாழ்நாள்ல தொடர்ந்து எத்தனையோ வருஷ காலம் நடக்கும், அதுல கைகூடக்கூடிய காலம்னு ஒண்ணு. அதாவது என்ன கேட்டா பகவான சாட்சாத், அதாவது முதல்ல அது பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி கடைசியில் அப்பா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிஞ்சாச்சு அப்படின்னு இனிமேல் தொடர்ந்து பக்தி யோகம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு வரக்கூடிய காலம். அந்த காலத்துல பகவான் வந்து என்ன பண்றான்னா இவனுடைய முன்பின் பாபங்களை எல்லாம் க்ஷமித்துக் கொள்கிறான், அப்படி ஒரு சங்கல்பம் பண்றான் அப்படின்னு. அந்த ஒரு கால விசேஷத்துல அது நடக்கும். பக்தியோகம் ஆரம்பிக்கிறது முதல்லயே கிடையாது, இல்ல பக்தியோகம் எல்லாம் முடிஞ்சப்புறம் அப்படிங்கிறது கிடையாது, அது நடுவுல ஒரு காலம். அது அப்படிப்பட்ட காலத்துல பகவானுடைய சங்கல்பத்தினாலே இது நடக்கிறதுங்கிற. இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச ஸ்ரீ சுதப்பிரகாசியில அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருந்தார். சுதப்பிரகாசிகை என்பது நடாதூரம்மாள் காலக்ஷர உயர்த்தியில நடாதூரம்மாள் சாதித்ததை அப்படியே அவர் வியாக்கியானத்துல சுதர்சன சூரி என்பவர் எழுதி வைத்தார். அந்த ஆச்சாரியன் அழகா சாதிக்கிற இந்த விஷயத்த சரணாகதியிலையும் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்க. பக்தி யோகத்துல சொன்ன விஷயம் அது சீபாஷ்யத்துல, அதை சரணாகதியிலையும் வச்சுக்கணும். சரணாகதியிலையும் உத்தர பூர்வாகியோகோ அத்லேஷ விநாசம், அது சீவாஷத்துல சொல்லியே நினைக்க கூடாது. ஏன்னா அங்க பிரம்ம வித்யான்னு பொதுவா சொல்லியிருக்கு, பிரம்ம வித்யாங்கிறது சரணாகதியும் ஒரு பிரம்ம வித்யை தான். அதனால இதையும் சேர்த்து நம்ம அர்த்தம் வச்சுக்கணும். நமக்கு முக்கியமான விஷயம் சரணாகதி தானே, நம்ம யாரும் பக்தி யோகம் பண்ண போறது இல்லையே. அதனால சரணாகதி பண்ணாலும் முன் பாபங்கள்லாம் போகும், பின் பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு இருக்க. ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டாருன்னா இப்ப பெருமாள் வந்து சங்கல்பிச்சுவான், அவன் பழைய பாபங்கள் எல்லாம் போகும்படியும் புது பாபங்கள் எல்லாம் ஒட்டாதபடியும் சங்கல்பிச்சிருவான் அப்படின்னு அர்த்தம். அதனால சரணாகதி கொள்ளுதல் அப்படின்னு ஒரு கால விசேஷம் ஒண்ணு இருக்கு. ஒரு ஜீவன் பாகவதனாக வைஷ்ணவனாக பிறந்திருந்தா கூட சரணாகதி பண்ற காலம்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? எப்படி ஆனால் பக்தியோகம் பண்ணச்ச ஒரு கால விசேஷத்துல பகவான் அதை சங்கல்பிக்கிறானோ அந்த மாதிரி சரணாகதியிலையும் ஒரு கால விசேஷம். அது என்ன காலம்னா அதான் சரணாகதி பண்ற காலம். அந்த காலத்துல பகவான் சங்கல்பிக்கிறான். ஏன் இதை கடைசியில சங்கல்பிச்சா போறாதோ? ஜென்மம் முடியச்ச மரண காலத்துல மோட்சம் கொடுக்கும்போது முன் பாவங்களை எல்லாம் மன்னித்து அப்படி பண்ணா போறாதோன்னா அப்படி கிடையாது. பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு துறையினாலே, ஒரு வேகத்தினாலே, ஒரு ஆசையினாலே முன்னாடியே சங்கல்பிச்சுக்கிறான். சரி, இவனுக்கு மோட்சத்தை கொடுத்துருவோம், அவன் பாவத்தை போக்கடிச்சுவோம் அப்படின்னு முன்னாடியே சங்கல்பிச்சுக்கிறான் அப்படின்னு அழகான ஒரு வியாக்கியானத்தை உத்தமகுரு சுவாமி சாதிச்சிருக்கார். இப்படியாக பெருமாள் இந்த துறையினாலே அந்த பாவங்களை எல்லாம் க்ஷமிக்கிறார் அப்படின்னு சொன்ன விஷயத்தை ஆண்டாள் இங்கு சாதிக்கிறார். சரணாகதிக்கு சொன்ன விஷயத்தை மற்ற தர்மங்களையும் பாண்டா இங்கு சாதிக்கிறார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதே பகவான் நாமத்தை வாயினால பாடுவோம், மனத்தினாலே பகவானை சிந்திப்போம், கைகள்னாலே தூமலர் தூவி தொழுது அப்படின்னு புஷ்பங்களை சமர்ப்பிப்போம். அப்படி ஆனாலும் இந்த பலன்கள் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னா, ஏன்னா அப்பவும் பாப்பம் போகுமே. வாயினாலே பகவான் நாமம் சொன்னாலும் பாப்பம் போகும், அவர் பின்னாடி வரக்கூடிய பாவமும் ஒட்டாது போகும், அதுவும் உண்டுதானே. போனவன் சொல்லும் போது உபாய விரோதியான பாப்பங்கள் எல்லாம் போகும், அதனுடைய பிரபாவத்தினாலே பின்னாடியும் பாப்பம் வராத இருக்கும், இப்படின்னா உண்டு இல்லையோ? அதனால பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் சரணாகதிக்கு உண்டு. இந்த புண்ணிய பாப்பங்களை ஒழித்தல்ங்கிற பிரபாவம், அதே பிரபாவம் நாமகீர்த்தனத்துக்கும் உபாய விரோதியான புண்ணிய பாப்பங்களை ஒழிக்கிற அப்படின்னால இந்த மூணுத்துக்கே உண்டு. அதாவது கையினாலே திருவாராதனம் செய்தல், வாயினாலே பகவான் நாமாவை சொல்லுதல், மனசினாலே பகவானை சிந்தனை செய்தல், இது மூணு கரணங்கள். முக்கரணங்கள்னாலே பகவானிடம் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த பலன் உண்டு அப்படிங்கிறத நாச்சியார் இங்கே அழகாக அருளை செய்கிறார் அப்படிங்கிறதா இந்த பாட்டினுடைய விசாரம். இது முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தன் சரணாகதி பண்ணாம வச்சுக்கோ, அவனுடைய பழைய பாப்பங்கள் எல்லாத்தையும் பகவான் தொடச்சுட்டான் அப்படின்னா அப்புறம் அவனுக்கு சரீரமே இருக்கக்கூடாது, பாப்பம் சுகத்துக்குமே வரக்கூடாது அவனுக்கு. ஏன்னா சரீரம் வந்திருக்கிறதுக்கு காரணமே ஒரு புண்ணிய பாவம் தானே, அந்த புண்ணிய பாவத்தையும் பகவான் தொடச்சுட்டான்னா அப்புறம் சரீரம் எப்படி நிற்கும்? அதுபோல இவனுக்கு சுகதுக்கம் எப்படி வரும்? இது ஒரு கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, எல்லா பாப்பங்களையும் க்ஷமிக்கிறது இல்ல, பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் ராமாதிக்கம் சோத்தரம் ஞாசே நக்ஷபயன் அலப்ஜுபகட பிராரப்த சந்தஞ்சனஹ. இதுவரை செய்த பாபத்துல ரெண்டா பிரிச்சுக்கணும், பிராரப்த பாபம் அப்படின்னு ஒண்ணு, சஞ்சிதம் அப்படின்னு ஒண்ணு. பிராரப்தன்னா பழம் குடிச்ச, பழம் கொடுக்க ஆரம்பிச்சு விட்ட பாபம். சஞ்சிதம்னா இன்னும் பழம் கொடுக்க ஆரம்பிக்கல அப்படியே இருக்கு. இந்த ஆரம்பிக்காத பாபம் இருக்கோ இல்லையா சஞ்சிதம், அதுதான் தொலையும். பிராரப்தம் தொலையாது அப்படின்னு வாங்கதான். பிராரப்தம்னா பழம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பாபம் வந்து இந்த பக்தி யோகத்தினாலே தொலையாது அப்படின்னு. பழம் கொடுக்க சரீரங்கிற பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்போ அதோட சம்பந்தப்பட்டு இந்த பலனை கொடுக்கறதெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா பழம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிச்சது போய் நிறுத்த முடியாது. முன்னாடி ஏதோ ஆரம்பிக்காது அப்படியே இருக்கலையோ, அதை என்ன வேணா பொசிக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பிராரப்த கர்மா இருக்கு அப்படின்னாலே சரீரங்கள்லாம் தொடர்ந்து. ஆனால் அதுலயும் பரண்யாசத்துல என்ன கேட்டா, இந்த பிராரப்த கர்மமும் போகணும் அப்படின்னு சொல்லி பரண்யாசம் பண்ணலாம், எனக்கு மொத்த பாவமும் போயிடணும், பிராரப்த கர்மமும் போயிடணும், இப்பவே மோட்சம் வரணும் அப்படின்னு கேட்டு பண்ணலாம். ஆனா அப்ப யாரும் பண்றதில்லை. எனக்கு இந்த கொஞ்சம் பிராரப்தம் என்ன இருந்தா இருக்கட்டும், இந்த சரீரம் போகட்டும், சரீரம் போகச்ச மோட்சம் கொடுக்கும் பிரார்த்திக்கணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி பகவான் பலனை கொடுக்கறான் அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி, புகு தருவால் நின்றனவும்னு இனிமே செய்யக்கூடிய பாபம் கே அதுவும் போகும்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டா அது ஒட்டாதுன்னு சொல்லிருக்க, அது ஒட்டாதுன்னு அப்ப பாபம் செய்யலான்னு அர்த்தம் ஆயிடாது. பாவம் பண்ணாலும் ஒட்டாது அப்படின்னா பாவம் பண்ணாலும் தைரியம் வந்துடாது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கும் சிவாஷித்து சொல்றாரு, அப்படி இல்ல, இனிமேல் செய்ய போற பாபத்துல நம்ம தெரியாம செய்யற பாபம் தான் ஒட்டாது, தெரிஞ்சே பாபம் செஞ்சா அது ஒட்டதான் உண்டு, அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும். தெரியாமல் செய்யற பாவம் ஒட்டாது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்லணும். பிராரப்த பாபம் தவிர மற்ற முன் பாபங்கள் எல்லாம் போகும், தெரிஞ்சே செய்யற பாபம் தவிர மற்ற பின் பாபங்கள் எல்லாம் ஒட்டாது அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அத சுவாமி தேசிகன் அழகா ஒரு பாசுரத்துல சொல்ற தமிழ்ல, முன் செய்த வினைத்திரளில் முளைத்ததன்றி முற்றுள்ள உதலறிந்து முளைத்த கூற்றில் தன் செய்ய திருவருளான் இசைவு பார்த்து தழல் சேர்ந்த தூலமென தானே தீர்த்து அப்படின்னு. பின் செய்த வினையில் நினைவு ஒன்றாது ஒன்றும் பிழை பொறுத்து வேறுளது விரகல் மாற்றும் என் செய்ய தாமரைக்கண் பெருமான் எண்ணம் எண்ணாதார் எட்டிரண்டும் எண்ணாதாரே. தழல் சேர்ந்த தூலம் என அக்னியில சேர்த்த பஞ்சு போலன்னு அதே உதாரணத்தை அப்படியே சாதிக்க. அதனால அந்த உபனிஷத்து என்னவோ அதனுடைய அர்த்தத்தை தான் நாச்சியார் அருளி செய்தார். நாச்சியார் என்று சொல்றாரோ அதனுடைய அர்த்தத்தை தான் இந்த பாட்டில் இவர் அருளி செய்கிறார். முன் செய்த வினைத்திரளில் முன்னாடி செய்த பாபத்தில் முளைத்ததன்றி முற்றுள்ள முதலறிந்து ஆரம்பிச்ச பாபம் தவிர பிராரப்த பாபம் தவிர மற்றதெல்லாம் மொத்தத்தை எடுத்துட்டார். முளைத்த கூற்றில் பிராரப்தத்துல கூட தன் செய்ய திருவருளால் இசைவு பார்த்து இவன் எதை ஒத்துக்கிறான், சரீரம் இருக்கட்டங்கிறானோ இருக்கட்டும், வேண்டாம் இப்பவே வேணுங்கிறானா அப்ப இப்பவே சரீரத்தை முடிச்சிடும் அந்த பாபத்தை முடிச்சிடும்னு இவன் என்ன கேட்கிறாங்கிறத பார்த்து பகவான் செய்கிறான். பின் செய்த வினையில் பின்னாடி செய்யக்கூடிய பாபத்துல நினைவு ஒன்றாவது ஒன்றும் பிழை பொறுத்து தெரியாமல் செய்யற பாபத்தை அவன் பொறுத்துக் கொள்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துல அழகாக அந்த சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் சேர்த்து வச்சு அருளி செய்கிற அதையும் வச்சுட்டுதான் நாம் அந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆக அப்படி பகவான் வந்து இந்த பாபங்களை ஒழித்து சரணாகிதி செய்தவனுக்கு பலன் கொடுக்கறான். எப்படி பலன் கொடுக்கறான்ங்கிறது தெரியணும் இல்லையா. சரணாகிதியை பத்தி சொல்லிட்டு வரும்போது இந்த முதல் அஞ்சு பாசுரத்திலே அழகாக சொல்லும்போது ஐந்தாவது பாசுரத்திலே பகவான் பிழைகளை பொறுத்து பலன் அளிக்கிறான் அப்படிங்கறத அருள் செய்யும். அது மட்டுமில்ல, சரணாகிதி செய்யறதுக்கு தடையா ஒரு பாபம் இருக்குன்னு நிச்சயமா, சரணாகிதியே பண்ண முடியாம இருக்குன்னு நிச்சயமா, அதையும் பகவான் பொறுத்துக்கிறான். அந்த பாபத்தையும் மாற்றி சரணாகிதி செய்ய வைக்கிறான். அதுதான் அதுக்குதான் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு பகவான் நாமாவை சொல்லி மனத்தினால பகவான் தியானம் பண்ணா அந்த உபாய விரோதியான பாபங்கள்லாம் போகும், சரணாகிதி சித்திக்கும் அப்படின்னு அர்த்தம். பகவான் இத்தனை காரியம் நமக்காக பண்றான் இல்லையா, அதனால எப்படிப்பட்ட பகவான் இதை கொடுக்கறான், உண்மையில் இந்த பாபத்தை எல்லாம் க்ஷமிச்சுக்கிறான் அப்படின்னா பகவான் தான் முக்கியம். ஏன்னா பகவான் தானே க்ஷமிச்சுக்கிறான், அவன் தான் பிரதான உபாயம். சரணாகிதிங்கிறது வியாஜம் தானே. அப்ப அந்த பகவானை பத்தி சொல்லணும். அது சொல்ற மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இதுக்கு அர்த்தம் கிருஷ்ணாவதார சரித்திரம், அவதார சரித்திரம் அழகா இருக்கு இங்கே எல்லாருக்கும் தெரியும். இப்ப சாபதேசத்துல என்ன அர்த்தம் கேட்டா, மாயனை அப்படின்னா ஆச்சரியமானவனை அப்படின்னு அர்த்தம். பகவான் அத்தி ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன சரணாகதி அப்படின்னு ஒரு வியாஜம், இந்த வியாஜத்துக்காக பெரிய பலன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இதே பெரிய ஆச்சரியம். ஏதோ பெரிய பெரிய உபாயங்கள் எல்லாம் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு பலன், அத தாழாதே கொடுக்கும் தரம் பாராதே கொடுக்கும் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிய. உடனே கொடுத்துருவானா, உடனே கொடுத்துருவான்னா நீ எத்தனை ஜென்மாவை பாபம் பண்ண, என்ன 1000 ஜென்ம பாபம் பண்ணிருக்கேன், அப்போ 500 ஜென்மாவது எடு அப்புறம் பழம் கொடுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி இல்லாம உடனே கொடுத்துருவானா, தரம் பாராதே கொடுப்பான், நித்திய சூழலுக்கு இருக்கிற பலத்தை இவனுக்கும் கொடுத்துருவான். பாப்பமே பண்ணாதவர்கள் அவர்கள் பாப்பமே பண்ணிட்டு இருக்கான், அனாதி காலமா பாப்பம் பண்ணாதவர்கள் நித்தியசூரிகள், அனாதி காலமா பாப்பம் பண்ணிட்டு இருக்கான் இவன், ஆனா அவர்களுக்கு உண்டான பலத்தை இவனுக்கும் கொடுத்துறான். இதான் தரம் பார்க்கலாம், ஒரு விவசாயம் வேண்டாமா. அத்திசி சீரிய குண்டத்துல நித்தியசூரிகள் ஏ கிரேடு, முக்தர்கள் பி கிரேடு, பின்னாடி வரவன் சி கிரேடு, ஏதாவது ஒண்ணு போட்டு கீழே கீழே வைக்கலாம் மூலியம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு சமமாக கை வைனதே சமம் அப்படி உறுதி கரோசிங்கிறார் ஆழ்வார். அந்த ரீதியில அனந்தகுட விசேஷனுக்கு சமமா ஆக்கலாம் பகவான். அப்ப எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு காரியத்தை பகவான் செய்யறான். இவனை சரணாகதி கண்டவன ஒரு அல்ப வியாஜத்தினாலே ஏதோ வந்து பகவான் கிட்ட சரணாகதினா என்ன கேட்டா, எனக்கு ஒண்ணும் பண்ண தெரியாது, நீ தான் பலம் கொடுக்கணும் அப்படின்னு பகவானே உபாயம் ஆக்குதல், நீரே உபாயமாக ஆக்கணும் அப்படின்னு உபாயமாக்குதல் தானே சரணாகதி. அந்த உபாயமாக்குதல் அப்படின்னு பகவானே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறவனுக்கு ஒண்ணு எல்லாம் சரியும் செஞ்சு பண்றவன் என்ன பலனோ அதே பலன் இன்னைக்கு கிடைக்கிறது. ஒண்ணு தெரியாதுங்கிறது ஒத்துந்தான். இதான் ஆச்சரியம். அல்ப வியாஜத்தினாலே சகல புண்ணிய பாவங்களையும் சரிக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட கருணை உடையவன் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதுதான் மாயன் அப்படிங்கிறது. மன்னு வடமகரி வைத்தனை அப்படின்னா சரி, அப்படிப்பட்ட பகவான் ஆசிரியத்தினாலேயே பலனை கொடுக்கறாங்கிறது இருக்கட்டும், அவனை நம்ம ஆசிரியக்க முடியுமோ? சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் சீவைகுண்டத்துக்கு அந்த வைகுண்ட லோகத்துக்கு நம்ம ஐச்சின்னு போவான், பலனை கொடுப்பான். ஆனால் நாம சரணாகதி பண்ண முடியும். அப்ப அவன் அங்க இருக்கிற பகவான் எப்படி சரணாகதி பண்றதுன்னா, அப்படி இல்லை, நமக்காக வடமதுரையிலே வந்து அவதாரம் பண்ணும். மண்ணு வடமதுரையிலே வந்து அவதாரம் பண்ண அப்படின்னாலே பகவானுடைய சௌலபியம் சொல்ற மாயன் அப்படிங்கிறது ஆச்சரியங்கிறது அவனுடைய காருண்யத்தை சொல்றது. எப்பவுமே கருணையினாலே வர ஆச்சரியம் தான் எத்திரம் உரடினோடு இணைந்து இருந்து இயங்கி எளிவே ஆழ்வார் சொல்ற அந்த மாதிரி மகாகாருண்யம் அவனுக்கு இருக்கு, நம்ம ஆச்சரியப்படும் முடியாது. இரண்டாவது சௌலபியம், அவனை ஆச்சரியக்கலாம், ஆச்சரியக்க முடியாதுங்கிறது கிடையாது, அவன்கிட்ட சரணாகதி பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ இருந்தானா நான் எப்படி போறது அப்படின்னா, அவன் எங்கேயோ இல்லை, எங்கே இருக்கான், வடமதிலே வந்து மக்காக அவதாரம் பண்ணவன் அப்படின்னா. அதனால சௌலபியத்தை சொல்ற தூய பெருநீர் யமுனை துறை இவனை அப்படிங்கிறது சுத்தமான தீர்த்தம் யமுனா தீர்த்தம். அது எப்படி தானும் சுத்தமாக இருந்து மற்றவரையும் சுத்தமாக்குகிறதோ அந்த மாதிரி பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாச்ச மங்களங்கிற பகவானும் தானும் சுத்தமாக அபத பாப்மாவாக இருந்து நம்மளையும் அபகத பாப்மாவாக ஆக்கக்கூடிய இது பகவானுடைய வாத்சல்யம். நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் பார்க்காமல் தனக்கு சமமாக நம்மளை ஆக்கக்கூடியவர். வாத்சல்யம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தோஷத்தை தோஷமாக பார்க்காது, இதெல்லாம் ஒரு தோஷமான அப்படின்னு. குழந்தை தப்பு பண்ணிட்டா குழந்தை மாவு டப்பாவும் விட்டின்னு இருக்கு, தன் தலை மேல கவுத்துருக்கும்னு வச்சுக்கோங்க, உடம்புலாம் மாவாயிடும் அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, மாவு டப்பாவையும் விட்டு கேட்க மாட்டேன், அது தெரியாது குழந்தை தானே, அது அது தோஷமாவே நினைக்க மாட்டான், நாம மாவு டப்பா அங்க வைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அதே போல ஆசிரியர்களுடைய தோஷங்களை தோஷங்களாக பார்க்காது, அவர்களை சுத்தமாக்குபவன், தோஷங்களை எல்லாம் போக்கி அவர்களை சுத்தமாக்குபவன் யமுனாநிதி போலே. யமுனாநிதி என்னன்னு கேட்டா தூய பெருநீர், சுத்தமானது பகவத் கைங்கரியத்துல. யாராவது யமுனையில ஸ்நானம் பண்ணானா அப்போ அவர்களையும் சுத்தமாக்குறது, அப்ப தாப்பம் அப்பா அப்பமும் பீமி தாபத்தையும் போக்கி பாபத்தையும் போக்கி அவர்களை சுத்தமாக்குறதையும், அதே மாதிரி ஒரு சுபாவம் பகவானுக்கும் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம் உடையவன். கங்கா நதியையும் யமுனா நதியையும் எல்லாரும் பாபங்களை கொண்டு போய் கழிச்சு பாபம் இல்லாத மாறிட்டா, ஆனா கங்கைக்கும் யமுனிக்கும் பாபம் வந்துடாதோன்னா, பாப்பிகள் எல்லாம் போய் ஸ்நானம் பண்றாரே அவாடு பாபம் ஒழிஞ்சது, இந்த பாபம் கங்கைக்கும் யமுனிக்கும் வந்துடாதோ அப்படின்னா அதை ஏற்றுக்கிறான். வேலை அவன் என்ன பண்றான்னா மகான்கள் கிட்ட அதை தட்டி விட்டுறான், பாபத்தை மகான்கள் வந்து ஸ்நானம் பண்றாரு அவர்கள் கிட்ட, மகான்கள் எல்லாம் பகவான் கிட்ட தள்ளிடுறா, ஹிருதயத்துல பகவான் நினைச்சுன்னு தானே ஸ்நானம் பண்றான், ஆனா பகவான் கிட்ட போகுது, பகவான் வந்து சுத்தமா இருக்கிற அப்படினால பாபங்கள் எல்லாம் ஒட்டாது, அதனால எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு பாகவதம் அழகா சொல்றது. அந்த ரீதியிலே தூய பெருநீர் யமுனை மாதிரி பகவானும் தூய பெருநீர் யமுனையாக இருக்கும். அவனுடைய வாத்சல்யத்தினாலே நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் போக்கி தான் தோஷம் ஒட்டாமல் இருக்கின்றிருக்கு பகவான் அப்படிங்கிற வாத்சல்யத்தை, சரணாகதிக்கு தேவையான ஒரு விஷயத்தை இதுதா சகி தர்மஜா சரணாகத வத்சலா அப்படிங்கிற தர்மத்தை இந்த இங்கே சொன்னார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, இது சௌசீல்யத்தை சொல்லக்கூடியது. சௌசீலன்னா கலந்து பழகுது. பகவான் நமக்காக வடமதுரையில வந்து அவதாரம் பண்ணி அங்கேயே இருந்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு வடமதுரையும் விட்டுட்டு ஆயர் குலத்துல வந்து பசுமாடுகளோட தோல்ல கை போட்டுண்டு, கோபர்களோட தோல்ல கை போட்டு, கோபிகளோட தோல்ல கை போட்டுண்டு அவர்களோட கலந்து பழகினான் இல்லையா. ஆயர் குலத்துல இருந்து அங்கேயே கம்சனை ஒழிச்சுட்டு அங்கேயே தான் ராஜா வந்து நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இவர்களோட கலந்து வழிக்கு தோல்ல கலந்து வழிக்கு இருக்கான் இல்லையா கை போட்டு. இதான் ஆயர் குலத்தில், எங்க குலத்துல நீ வந்திருக்கிய, அறிவொன்றும் இல்லாத ஆய் குலத்துல நீ வந்திருக்கிய, இங்க வந்து பிரகாசிச்சு இருக்கிய, எங்களையும் பிரகாசப்படுத்துறியேங்கிறது ஆயர் குலத்தில தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு அர்த்தம். இதுதான் எல்லாருடையும் கலந்து பழகக்கூடியவன் பகவான். சுலபனாக இருந்தவர்கள் மாத்திரம் இல்ல, நம்மோட கலந்து பழகக்கூடிய அளவு இருக்கான் பகவான் அப்படிங்கிறது சரணாகதிக்கு தேவையான விஷயம். அதையும் சொன்னார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொன்னது ஆஸ்ரித பாரதந்தியம் அப்படிங்கிற குணம். அதாவது அடியார்களுக்கு அவர்கள் இட்ட வழக்காக அவர்கள் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராகும் பகவான். இப்ப மோட்சம் குடு அப்படின்னா இப்ப மோட்சம் கொடுப்பான், ஏதோ தேகாவசானே இந்த தேகத்தினுடைய முடியல மோட்சம் கொடுனா அப்ப கொடுப்பான், இன்னும் ரெண்டு ஜென்மம் கழிச்சு குடு அப்படின்னா ரெண்டு ஜென்மம் கழிச்சு கொடுப்பான். நம்ம எப்ப கேட்கிறோமோ அப்ப கொடுப்பான். நீ என்ன கேட்கறது, நான் கொடுக்குறப்போ நீ வாங்கிக்கோன்னு சொல்ல முடியும், ஆனா அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா நாம ஒண்ணு கேட்டு அத தான் அதன்படி நடக்கிறது அவனுக்கு அத்தனை சந்தோஷம். எப்படியானால் யசோதை பிராட்டி சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு நடக்கும். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், கடைசியில யசோதை பிராட்டி கட்டு போட்டால் அப்ப பகவான் கட்டுண்டு இருந்தான். ஏன்னா யசோதை பிராட்டி கட்டு போடச்சே கட்டுண்டு இருக்கிறது தான், அதுதான் விசேஷம். இதை துரியோதனன் கட்டு போடணும்னு ஆரம்பிச்சான், கிருஷ்ணன் பிடிச்சி ஜெயிலு கட்டு போடணும்னு. ஆனா பகவான் என்ன பண்ணான்னா ஹஸ்தினாபுரத்துல துரியோதனுடைய சபையில அவனை கட்டு போடன்னு நினைக்கும் போது கிருஷ்ணன் துரியோதனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சான். எவ்வாறா என் ரூபத்தை பாரு, இதையா நீ கட்டி போடுவேன், இவ்வளவு பெரிய ரூபம் பாரு, இந்த ரூபத்தை உன்னால் முடிவானால் கட்டி போடு அப்படின்னு விஸ்வரூபத்தை காமிக்கிறான். ஆனா அதே யசோதை பிராட்டி கிட்ட கட்டுப்பட்டு இருக்கான் பகவான். தாமோதரன் கயிறை தன்னுடைய உதரத்திலே வைத்திருந்து தாமோதரன் திருநாமத்தை வைத்திருந்து யசோதைக்கு கட்டுப்பட்டு இருக்கான். இது ஆச்சரிய பாரதந்தியம் அப்படிங்கிற குணம். பக்தர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவன்கிற குணம். இதுதான் சரணாகதி பிரதானம். என்ன நாமளும் ஒரு மோட்சம் வேணுங்கிற ஆசையினால சரணாகதி பண்ணா உடனே கொடுக்கிறான், பலன் தருவானாய் விரைகின்றான் அப்படிங்கிற பலன் தரத்துக்கு காத்தன் இருக்கான். சரி அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது, நாம கேட்காததுனால விளம்பம் இத்தனால். நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே அப்படிங்கிற சுவாமி பேசி, நீ என்னைக்கு கேட்கிற, இன்னைக்கா உடனே கொடுக்கு, நாளைக்கா நாளைக்கு கொடுக்குறேன், ஏ ஏத்த தேகாவசம் இந்த சரீர முடிவு இல்லையா, சரி அப்படின்னா அப்படி கொடுக்குறேன். தயாரா இருக்காங்க, இந்த க்ஷணம் வேணுமா, இப்ப வேணுமா, இப்ப கொடுக்குறேன், இல்ல இப்ப இல்லைன்னா போய் இன்னைக்கு கடைசியில இல்ல இல்ல நாளைக்கா இல்ல இல்ல இல்ல இந்த வருஷம் முடியல இல்ல இல்ல இல்ல ஒரு 80 வயசு ஆகட்டும் அப்போ அதெல்லாம் இல்ல, ஏதா தேகாவசானே அப்படின்னா சரி அப்படின்னு எதை சொன்னாலும் சரி பெருமாள் எப்ப கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக்கா. நாம் இசையும் காலம், நாம கேட்கிற காலம் இன்னைக்கா நாளைக்கா, நகை செய்யலாம் சிரிக்கிறான், ஏன் சிரிக்கிறான், என்னால விளம்பும் இல்லை உங்களால தான் விளம்பும், பகவானை பொறுத்த வரைக்கும் தயாரா இருக்கும். நம்ம எப்போ பகவானே கத்தியுமே சரணாகதி பண்ணிட்டோமோ உடனே அவன் சித்தம், நீ தயாரா, நீ சித்தமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறான். அதனால அதான் நகை செய்கின்றான், சிரிக்கிறானாம் பகவான் அப்படின்னு அழகா சொல்றேன். அந்த ரீதியில நமக்கு தொது வசதநாத் அத்ய சோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜாம் பாதாம் போஜம் சலசேகரஹா அப்படிங்கிற தயையே நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், தயையை தான் நம்பியிருக்கேன், உன்ன நம்பி சரணாகதி பண்ண முடியினாலே இந்திரவான் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான். அத்திய இன்னைக்கு கொடுப்பான், சுவாகா நாளைக்கு வா, நாளைக்கு கொடுப்பான், மகா பிரளய இன்னைக்கு கொடுத்துருவான் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. விதருக்கு நிஜம் பாதாம் போல் தன் திருவடியை நான் கட்டாயம் கொடுத்துருவான். அந்த மாதிரி வீட்டில நம்மளால தான் விளம்பும், பகவான் வந்து தயாராக இருந்திருக்கான் அப்படிங்கிறது. நாம செய்யறத நாம எந்த எப்ப கேட்கிறோமோ அப்போ அதை ஆம்னு செய்து அப்படியே செய்கிறேன் அப்படிங்கிறபடினால நமக்கு சொன்னதை செய்பவனாக சொன்ன வண்ணம் செய்த பெறுவானாக இருக்கிறபடினால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அம்மாவுக்கு பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டணும்னா என்ன கேட்டா அவ எதை சொன்னாலும் செய்யணும், அவ நினைச்சது செய்யணும். யசோதை பிராட்டிக்கிட்ட அப்படிதான் கண்டன் செஞ்சிருந்தான். அதே மாதிரி கட்டுப்பட்டு கூட இருந்தான், அதே மாதிரி நமக்கு டைம் இருப்பான் அப்படிங்கிறது. இதையெல்லாம் நம்பிதான் நம்ம சரணாகதி பண்ணோம். அதனால மாயனை அப்படின்னு காருண்யமும், மண் வடமதுரை மைந்தனை அப்படின்னு சௌலபியமும், தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று வாத்சல்யமும், தாயை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சௌசீல்யமும், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு ஆசிரித்த பாரதந்தியமும், இந்த குணங்கள்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருவானை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, அந்த எம்பெருவானை நாம சுத்தமாக வரும், பாவசுத்தியோடு கூட வரும், சரீர சுத்தி மாத்திரம் இல்லை, மனசுல சுத்தியோடு வந்து புஷ்பங்கள் எல்லாம் கைகளாலே, அதாவது கரணத்திரை பற்றி கைனாலே புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறோம், வாயினாலே பாடுகிறோம், மனசினாலே சிந்திக்கிறோம். இது பண்ணால் சரணாகதிக்கு விரோதியான பாபங்கள் எல்லாம் சரணாகதி மோட்சம் சித்திக்கும். செய்த பாபம் செய்யப்போகும் பாபம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறதாக இந்த பாட்டினுடைய சாரம். எம்பெருமானுடைய உத்தமமான கல்யாண குணங்கள்ல சரண்யத்தோ போயித்த குணங்கள், சரணாகதிக்கு ஏற்றதான குணங்கள் அப்படின்னு சில குணங்கள் இருக்கு. அதையெல்லாம் குறிப்பாக சொல்லி அதிலையும் குறிப்பாக சௌலபியம் சௌசீல்யத்தை அழகா இறக்கி இறக்கி சொல்றார். அதுக்காக அதாவது இப்படி வியாக்கியம் பண்ணியிருக்கா, மாயன் அப்படின்னா சீதை குண்டத்தில் இருக்கக்கூடியவர், மண்ணு வடமதுரை மைந்தன்னா அங்கிருந்து வடமதுரையில அவதாரம் பண்ணவன், தூய புறநீர் முடித்துனா அந்த மதுரையும் விட்டுட்டு யமுனை கரைக்கு வந்தவன், ஆயுர குலத்தின அந்த யமுனையும் விட்டுட்டு நேர ஆய்ப்பாடிக்கு வந்தவன், அங்கேயும் அம்மா கிட்ட கட்டுப்பட்டவன் இறங்கி இறங்கி இறங்கி இறங்கி மேல மேல வந்து அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌலபியத்தை இந்த பாட்டிலையும் சொல்றார். அதுதான் நமக்கு முக்கியமானது. சௌலபியம்னா சூழ்லபன், எம்பெருமானை எளிதாக நாம போய் ஆசிரியத்து விட முடியும், ஒரு கஷ்டமும் கிடையாது, நாம இருக்கிற இடத்துல அவன் இருக்கிற வரையினாலே அப்படின்னு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆசிரியத்தா நமக்கு போய பிழையும் உதிர்வான் பெய்யும் உற்சாகம் அப்படின்னு அர்த்தம். எல்லா பாப்பும் போகும் அப்படின்னு அர்த்தம். சில சமயம் ஆச்சாரிய பரமாகவும் இந்த பாட்டை சொல்றது உண்டு. அதாவது ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே எல்லா பாபங்களும் போகும் நமக்கு, உண்மையிலே ஆச்சாரிய சம்பந்தத்தினால தானே சரணாகதியே வருது. அதனால இத்தனை பாபங்களும் போறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய சம்பந்தம் தான் காரணம். சீலம் கவர்ந்திடும் தேசிகர் தேசின் பெருமையினால் தூலங்களன் துரிதங்கள் மாய்ந்தன அப்படிங்கிற சுவாமி தேசி தூலங்கள் என்னன்னு போடுற பாருங்க, தீலில் தூசு போல சூலம் பஞ்சு பஞ்சு போல எல்லாம் புசிங்கிடும். யாருனாலே சீலன் கவர்ந்து தேசிகர் தேசின் பெருமையினா ஆச்சாருடைய தேஜஸ் தீலில் தூசாகும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. சீலா எந்த தீ அப்படின்னா எங்க ஆச்சாருடைய தேஜஸ் அப்படின்னு ஒரு தீ இருக்கு, அதுலதான் என் பாபங்கள்லாம் புசிங்கிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட மகா தேஜஸ் தான் அவரு, நான் அவரை ஆசிரியிச்சேன், அவருடைய தேஜஸ்ன்னு ஒரு தீ இருக்கு, அதுல என் பாபங்கள் எல்லாம் பொசிஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரியம் எப்படி இருக்கன்னா, சீலம் கவர்ந்திடும் தேசிகர் நல்ல கல்யாண குணங்களோட இருக்க, என்ன கல்யாண குணம்னா அதான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இது ஆச்சாரியுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்ற அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். மாயன்னா ஆச்சரியமானவன் அர்த்தம். ஆச்சாரியம் செய்யக்கூடிய ஆச்சரியமான லீலைகள்லாம் நிறைய இருக்கு, அற்புதமான லீலைகள். இந்த ஜீவனை ஒரு வழி ஆக்குறானே அதுவே ஒரு நல்ல லீலை. முதல்ல இவனுக்கும் ஞானத்தை ஊற்றானே அதுவே பெரிய லீலை. அழகா சொன்னார், பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பா இப்பாறு முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு உண்மையினே இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் இவை எம்மிராமானுசன் செய்யும் அற்புதமே. ராமானுசன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா, பிற மதத்தவர்கள்லாம் ஓட வைத்தான், அப்படியே கீர்த்தினானே பறந்து நின்றா அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்த காட்டிலும் பெரிய அற்புதம் என் மனசுல வந்துட்டான், பாபம் பண்ணவன் என்னை வந்து ஆட்கொண்டு என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சானே, தீர்த்தான் இரு வினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளிமையோடு ஆர்த்தான், பெருமாள் திருவடியிலும் என்னை சேர்த்து வச்சுட்டானே, இது ராமானுஜன் செய்யும் அற்புதம் இது அப்படின்னு கொண்டாடுற. இன்னும் ஒண்ணுமில்லாத உதவாக்கரையாக மகாபாபியாக இருந்த நான் நீங்க என்ன போய் பெருமாள் திருவடியில சேர்த்து வச்சுட்டானே அப்படிங்கிற ஆனா அப்படிப்பட்ட ஆச்சரியமானது. சுவாமி தேசியனுடைய விபவத்துல எத்தனை ஆச்சரிய லீலைகள் இருக்கு. பிற மதத்தினரை பார்த்தான், அருசமயங்கள் பதைத்தான், பிற மதத்தினரை ஜெயிச்சது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு யோகம் முழுக்க வரவிட கீர்த்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹைகிரீவ அனுகிரகத்தினாலே பெற்ற கீர்த்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உண்மையிலே ஜெயித்தான் புகழ்ந்து நமக்கும் கூட அனுகிரகம் பண்ணும்படியாக எத்தனை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியம் ஒண்ணு. அதனால மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, மண்ணு வடமதுரைன்னு ஒரு அர்த்தம் பண்ணிருந்தா எம்பெருமானுடைய சம்பந்தம் மாறாத தேசம். எப்பொழுதுமே வடமதுரையில பகவத் சம்பந்தம் இருக்கும். ஒவ்வொரு அவதாரம் அதாவது கிருஷ்ண அவதாரத்துல பிறந்தான் மாத்திரம் இல்லை, ராமாவதாரத்துல கூட வடமதுரை சம்பந்தம். ஏன்னா அங்கதான் சத்ருகுணாடுவான் போய் ரமணாவசன வதம் பண்ண மாதிரி அங்கதான் அந்த மதுரையில தான் அங்கதான் துருவன் தபஸ் பண்ண எல்லா சம்பந்தமும் அங்க உண்டு. இப்பவும் அர்ச்சாவதாரத்தில் பகவான் இருக்க ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா மண்ணு வடமதுரைங்கிற மாதிரி பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் சொல்ற மாதிரி பகவத் சம்பந்தம் மாறாத தேசத்துல வந்து அவதாரம் பண்ண பகவானுடைய திவ்ய தேசத்துல வந்து அவதாரம் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். திவ்ய தேசத்தை திவ்ய தேசம் ஆக்கின்றி நமக்கு எடுத்து சொல்றான். அவன் இருக்கிற இடமே திவ்ய தேசம், வேற இடத்துக்கு போக வேண்டாம். தத் தீர்த்தம் தத் தபோவனம் அப்படிங்கிறான். ஆச்சாரியன் எங்க இருக்காரோ அதுதான் தீர்த்தம், அதுதான் தபோவனம், அதுதான் திவ்ய தேசம், அதுதான் பகவான் இருக்கிற இடம். உண்மையிலேயே நின்றவன் கீர்த்தியும் நீள் புனலும் நிறை வேங்கட பொற்குந்தமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும். ராமானுஜர் பார்த்து கேட்கிறார், உனக்கு பிடிக்குமா, என்னென்ன பிடிக்கும் ராமானுஜரே ஆச்சாரியனே உனக்கு என்னென்ன பிடிக்கும்னா, என்ன பிடிக்கும்னா சீவை குண்டம் பிடிக்கும், பார்க்கடல் பிடிக்கும் அப்படின்னா எனக்கும் அது பிடிக்கும், உனக்கு எது பிடிச்சோ அது எனக்கு பிடிக்கும். உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தாள் எந்த நட்கும் அது, எனக்கும் அதுதான் பிடிக்கும். உன் திருவடி தானே நானு, அப்போ உன் திருவடிக்கு அது பிடிக்கும்னா அப்ப எனக்கும் அது பிடிக்கும். என்ன வேணும் அப்படிங்கிட்டா அந்த திவ்ய தேசங்கள்லாம் வேணும்னா அதெல்லாம் வேணும், உன் திருவடி தான் வேணும். ஏன்னா உங்க திருவடினால்தானே எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீர் ஒரு ஊருக்கு போனா எனக்கு அந்த ஊர் பிடிக்கும், நீர் ஒரு ஊர்ல இருந்தீர்னா அந்த ஊர் எனக்கு பிடிக்கும். அப்போ உங்க திருவடிகளும் எனக்கு கொடுத்தவர் அப்படிங்கிற. அதனால பாகவதர்கள் எங்க இருக்காலும் அதுதான் உத்தமமான ஒரு திவ்ய தேசங்கிறது தேசிகனும் பல இடத்துல சொல்லிருக்கேன். காசிக்கையும் உதான ஸ்லோகங்கள்னாலையும் மாத்திரமில்ல, கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நானும் கூடிய நன்னிலவே அப்படின்னு பாகவதர்கள் இருக்கிற இடம் தான் கங்கை, இதுதான் காவிரின்னு எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். அப்படியாக பகவத் சம்பந்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள், பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியவர்கள் பாகவதர் ஆச்சாரியர்கள். தூயபிரநீர் யமுனை துறை வனை அப்படின்னா சுத்தமான தீர்த்தம், ஆச்சாரியர்களுக்கே தீர்த்தம்னு பேர் அப்படி சொல்றது உண்டு. நச்செம்மையாடு தீர்த்தாணி சுவாமி தேசியம் சொல்ற விதாகே யாமுனம் தீர்த்தம் ஆளுந்தார் சொல்றார். யாமுனங்கிற தீர்த்தம் உண்மையில தீர்த்தங்கள்லாம் தீர்த்தங்கள் இல்ல, ஆச்சாரியர்கள் தான் தீர்த்தம். ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவதத்தில், நெம்மையானு தீர்த்தாணி ந தேவாமிருத்திலாமையா தேவனன் திருக்காவின தரிசனாதேவ சாதவா. ஏன்னு கேட்டானா தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணா பாபம் போகும்னா, இவர்களுக்கு போய் ஸ்நானம் பண்ண வேண்டாம் பார்த்தாலே போகும் பாபம் போகும், அவ எப்படிப்பட்ட தீர்த்தமா இருப்பார் அப்படின்னு. அதனால தூய பெருநீராக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆச்சாரியர். தூய பெருநீர் யமுனைச்சுரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கின் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இங்கே நமக்காக நம்முடைய குலத்திலே வந்து இருக்கா. ஆயர் குலம்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம், அவர்கள் நித்திய சூரியனுடைய பரிசத்தில் இருக்க வேண்டியவர்கள். சுவாமி பகவத் ராமானுஜரோ சுவாமி வேதாந்த தேசியம் இங்க வரக்கூடாது, நித்திய சூரியர்கள் கிட்ட இருக்கணும். அவ நமக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. கிருஷ்ணன் ஆயர்பாடிக்கு வந்தது போலே அந்த பஞ்சாயுதங்களும் ஆதிசேஷனும் பகவத் ராமானுஜராக வந்தார், விஸ்வசேனர் பகவத் ராமானுஜராக வந்தார், ஸ்ரீ கண்டா அப்படிங்கிறவரும் திருவேங்கடமுடியானும் தேசிகனாக வந்தார்கள். ஆயர் குலத்தினால் நமக்காக தோன்றும் அணி விளக்கை இங்கே பிரகாசிக்கிறார்கள். இங்க நம்ம இடத்துக்கு வந்து நம்மள மாதிரி இல்லாம இங்க நம்மையும் பிரகாசிக்க, விளக்கு எப்படி தானும் பிரகாசித்து மற்றவர்களும் பிரகாசிக்க வைக்குமோ அந்த மாதிரி தானும் பிரகாசித்து நமக்கும் ஞானத்தை கொடுக்கிறார், தானும் மோட்சத்துக்கு போய் நமக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். தாயை சுடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அது மாத்திரம் இல்ல ஆசிரியர்கள் இட்ட வழக்காக அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறார் ஆச்சாரியர்கள். பாவம் எனக்கு கொஞ்சம் சரணாகிடு பண்ணும், எனக்கு கொஞ்சம் சமாசியானம் பண்ணும், எனக்கு கொஞ்சம் இந்த காரியம் பண்ணி கொடுமே, எனக்கா பெருமாள் பிரார்த்தியுமே எதை வேணா கேட்கறான். எல்லாத்தையும் செய்து கொடுக்கிற தாமோதர பெருமாள் கற்றுந்து இருந்த மாதிரி உண்மையில ஆச்சாரியர்கள் என்ன கேட்டா இந்த சிஷியர்கள்கிட்ட கட்டுப்பட்டுருக்கான் எல்லாரும் அர்ச்ச சர்வசகிஷ்ணுங்கிற மாதிரி அர்ச்சாவதார பெருமாள் அர்ச்சகர்கிட்ட கட்டுப்பட்டுருக்காங்க. அது மாதிரி ஆச்சாரியர்கள் சிஷியர்கள் கிட்ட கட்டுப்பட்டுருக்காங்க. எதை சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கான். இங்க வாங்கணும், இங்க வர, இங்க உட்காரணும்னா உட்காரணும். எதை சொன்னாலும் பேசணும், செலனாகிட்டுனா செலனாகிட்டு வேற இல்லை, சமாசனா சமாசனம், சிலவே பண்ணிக்கிறேன் வேண்டாங்கிறான் சிஷியர்லாம். சரி அப்புறம் வந்துக்கோங்க ஆச்சாரியம். அப்படி அவர்கள் இட்ட வழக்காக இந்த லோகத்துல அவர்களை உத்தீசித்துக்கிட்டா வந்திருக்கிற ஆச்சாரியம், அந்த ஆச்சாரியர்களை வாய்நாள் பாடி மனத்திறான். அதான் ஆச்சாரியர்களை கரண திரைத்தினாலே மனோவா காயங்கள்னாலே ஆச்சாரிய நாம வந்து இது பண்ணணும் அப்படிங்கறத ரகசிய திரைசாரத்திலையும் தேசியம் சாதிக்கணும். பாசுரத்திலையும் ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளளிக்கும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லாம். ஆச்சாரியன்கிட்ட என்ன பண்ண போறோம்னா, போற்றி உகப்பது சுந்தியில் கொள்வது பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பது சற்றல்லவும் வட்டம் பெற்றது. ஆச்சாரியனுக்கு போற்றி போற்றி புஷ்பத்தை சமர்ப்பிக்கும், புந்தியில் கொள்வதும் மனசில் நினைக்கிறது, பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் வாயினாலே அவர் புகழ பேசணும். மூணு கையினாலே பூஜிக்கணும், இல்ல சரீரத்தினாலே நமஸ்காரம் செய்யணும். இதானே அதுதான் ஆண்டாள் சொல்ற தூயோமாய் வந்து நாம் தூயோமாய்னா சுத்தம் வரணும். ஆச்சாரியன் கிட்ட போறதுக்கும் ஒரு சித்தி வேணும், பகவான் கிட்ட போறதுக்கும் ஒரு சித்தி வேணும். பாவ சித்தி ரொம்ப முக்கியம். தூயோமாக வந்துதான் தூங்கணும். ஆச்சாரனுடைய குணமும் இந்த சௌசீல்யம் முதலான குணம் சௌசீல்ய பப்ரச்ச சௌசீல்ய குணாபி திருப்தா அப்படின்னார். மைத்ரேயர்கிட்ட போய் விதுரர் போய் உபதேசம் கேட்டார். அப்ப அழகா பாகவதம் சொல்றது, விதுரருக்கு சந்தேகமா மைத்ரேயர் நம்மளை ஏத்துப்பாரா அப்படின்னு. மைத்ரேயருக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, விதுரன் வந்து கிருஷ்ணன் ரொம்ப வேண்டியவர், அதனால விதுரன் வருவாரா காத்துட்டு இருக்காரு. ஆனா விதுர வச்சு மைத்ரேயர் நம்மளை ஏத்துப்பாரோ, மைத்ரேயர் மகாஜானி உத்தமமான பிராமணர், விதுர பாவம் கஷத்தோபசிருத்திய கஷத்தாவா கஷத்தாவா இருக்கக்கூடியவர், ஒரு கஷத்ரு ஜாத்தின்னு ஒரு ஜாத்தியில பிறந்தவர், நம்மளை அவர் ஏத்துப்பாரா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா சௌசீல்ய குண, ஆனா மைத்ரேயருக்கு சௌசீல்யம் இருக்கு, இவரோட கலந்து பழகக்கூடிய அளவு சௌசீல்யம் இருக்கு. தான் தான் உயர்ந்தவங்கிற எண்ணம் துளியும் இல்லை. குணாபித்திருப்தாக அதுல இவருக்கு ஆச்சரியம். அந்த சிஷ்யருக்கு விதுரு இருக்கு, எங்க ஆச்சாரியங்க எத்தனை சௌசீல்யத்தோடு கூட இருந்தேன்னு பரம திருப்தி. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நம்மளோட கூட கலந்து பழகிறா, நம்ம கொடுத்தெல்லாம் ஏத்துன்னு இருக்கு, ஒரு வாழ்பழத்தை கொடுக்குறோம் சரிங்கிற, ஏண்டா இது வந்து கொடுக்குறேன்னு கேக்குறது. அச்சுத பாவசுத்தா என்ன காரணம்னா பாவசுத்தி. அந்த விதுருக்கு இருக்கக்கூடிய பாவசுத்தி என்ன கேட்டா, கிருஷ்ணன் தான் என்ன அனுப்பிச்சிருக்கான், நான் கிருஷ்ணனுக்கு வேண்டியவன், எனக்கு பாடம் சொல்லும் அப்படின்னு இல்ல, மைத்ரேயர் என்னை ஏத்துப்பாரா, எனக்கு அந்த யோக்கியதை இருக்கா அப்படின்னு தன்னுடைய தாழ்மையை நினைச்சிட்டு இருக்க. இதுதான் ஆச்சாரியன் கிட்ட நினைக்கணும். ஆச்சாரியன் கிட்ட போய் நான் வந்து ஆச்சாரியன் கிட்ட 3 லட்சம் கொடுக்க போறேன் அப்படின்னும், நான் ஆச்சாரியன் கிட்ட எல்லாத்தையும் படிச்சு நான் அவரளவு பெரிய பண்டிதனா இருக்கேன் அப்படின்னும், இல்ல நான் ஆச்சாரியனுக்கு ஒரு பந்துவாக இருந்துட்டு இருக்கேனோ, நான் ஆச்சாரியருக்கு முன்னாடி நிறைய உபகாரங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னும், இந்த மாதிரி தன்னுடைய பெருமையெல்லாம் எதுவும் நினைச்சு பார்க்காமல், நான் யார் அவர் சன்னிதியில பொறுத்தது, எனக்கு என்ன, எனக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து போறதா, அதான் துவியோமாய் அப்படிதான் ஆச்சாரியன் கிட்ட போனோம். அது விதுரதே அப்படிதான் போயிருக்க, அச்சுத பாவசுத்தா பாவசுத்தியோட போயிருக்க, பகவத் பாவ சுத்தியோட போயிருக்க. விதுரன் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவள் அப்படின்னு அதை நினைச்சிருந்தோ, இல்ல ஹஸ்தினாபுரத்துல அந்த சக்கரவர்த்தி திருதராஷ்டிரனுடைய தம்பி நான் அப்படின்னு நினைச்சிருந்தோ, அப்படிலாம் போல. அப்படி தூயோமாய் ஆச்சாரியனை தூயோமாய் வந்து நாம் தூமலை தூவித்தொழு வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க, அந்த ஆச்சாரியனுடைய தேஜின் பெருமையினாலே அந்த தேஜஸ்ல நம்ம பாப்பங்கள் எல்லாம் மொத்தமும் புசிங்கி போயிடும் அப்படின்னு அர்த்தம். 100 அழகா ஒரு அர்த்தம் ஒன்று சொல்வா, அந்த சுருக்கம் சொல்லி முடிச்சுடுறேன். குரு பரம்பரை அழகா சொல்றா, மாயன் அப்படிங்கிறது நம்மாழ்வார், அதாவது ஆச்சரியமா நம்மாழ்வார். அந்த குழந்தை பிறக்கும் போதே அழாம இருந்தது, அவரை பிறந்த உடனே யோகம் பண்ண ஆரம்பிச்சது, அதுல 6 மாசம் மோகிச்சு கிடந்தது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான லீலைகள்லாம் இருக்கக்கூடியவரான அப்படினால ஆச்சாரியர்களே முதல்ல மாயன் அப்படிங்கிறது நம்மாழ்வார சொல்றார். மண்ணு வடமதுரை வைந்தன் அப்படிங்கிறது நாதமுனிகளை சொல்றது, ஏன்னா அந்த கிருஷ்ணனாவே ஆயிட்டார் நாதமுனி. கிருஷ்ணனையே தியானம் பண்ணி தியானம் பண்ணி வசுதேவநந்தன யோகம்னு ஒரு யோகம், அந்த யோகத்துல இருந்து கிருஷ்ணனை தியானம் பண்ணி தியானம் பண்ணி கடைசியில கிருஷ்ணனாவே மாறி மேகங்கள்லாம் கிருஷ்ணனையே பார்த்து அப்படி கிருஷ்ணன் நினைச்சே உயிர் விட்டாங்க, எம்பி குதிச்சு குதிச்சு. அதனால வசுதேவானந்த யோகத்துல கிருஷ்ணன் இவர் முன்னாடி வந்து நிப்பான், கிருஷ்ணன் இவரை பார்த்துட்டு இருப்பான், இவர் கிருஷ்ணனை பார்த்துட்டு இருப்பான். அப்படி தூயவரணியர் யமுனை துறைவனை அப்படிங்கிறது ஆலவன் தான், அவர் தான் யமுனை துறைவன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் இருக்கிற அப்படின்னாலையும் விகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படிங்கிறபடினால தூய பெருநீர் அப்படின்னு பரிசுத்தமான தீர்த்தமாக இருக்கிறவரானையும் ஆளவந்தார சொல். ஆயிர குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படிங்கிறது ராமானுஜர் சொல். ஏன்னா நாம இருக்கக்கூடிய குலத்துல மகாஜானியான விஸ்வசேனர் இல்ல ஆதிசேஷனா இருக்கக்கூடியவர் நமக்கு சமமாக அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துல இங்கே வந்திருக்க விளக்கா இருக்க பிரகாசிக்கல. அதாவது ராமானுஜர்ங்கிறது நடுநாயகமான விளக்கு, விளக்கு ஏற்றி வச்சா எப்படி ரெண்டு பக்கமும் பிரகாசம் கொடுக்குமோ அந்த மாதிரி குரு பரம்பரையில பூர்வாச்சாரியர்கள் உத்தராச்சாரியர்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்த்துண்டு ராமானுஜர் பத்து சந்தமினாம் பிரணமை சரணங்கிற ஸ்லோகத்துல வீசி அழகா சொல்ற இல்ல அமுனா தபனாதிசாலி பூம்னா எதிராஜேன நிபக்த நாயக ஸ்ரீஹி அப்படிங்கிற நாயக கல்லு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி விளக்காக ரெண்டு பக்கம் பிரகாசிக்க இருக்கிற குரு பரம்பரைக்கே விளக்கா இருக்கக்கூடியவர் அணி விளக்கா இருக்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படிங்கிறது சுவாமி வேதாந்த தேசிகன். என்கிட்ட அம்மாவுனுடைய குடலிலே ஒரு பெருமை சேர்த்தவர் வேதாந்த தேசிகன். பௌத்ரோய தனைய தோதாரம்பாயா சத்தியமங்கலம் தோதாரம்பாவுடைய புத்திரராக வந்தவர். இந்த தோதாரம்பாவுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர். 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணார். எங்கேயாவது நாம கேள்விப்பட்டது இந்தியோ ஆச்சாரியர்கள் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்திருக்கலாம், அவதாரம் பண்ணிருக்கலாம். ஆனால் திருமலையில போய் பெருமாளுடைய திருமணியை தோதாரம்பா தாம் விழுங்கிறதாக சொப்பனம் கண்டு உண்மையில பார்த்தா திருமணியே இல்லை. அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் தேசிகன் அவருடைய கர்ப்பத்தில் இருந்தானா அந்த அம்மாக்கு எத்தனை பெருமை சேர்த்திருப்பார் இவன். அதனாலதான் தோதாரம்பாவை இன்னைக்கும் நாம சொல்லிருக்கோம் ஒத்தவையே தனை தோதாரம்பா. ஏன்னா இப்படிப்பட்ட தேசிகன் நமக்கு கொடுத்தார். அப்ப தாயை 12 வருஷ காலம் அந்த குழந்தைய வயசுல வச்சுட்டு இருக்கவர் அவர் மகா தேஜஸ்வியா இருந்திருக்கார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனி அந்த தாய்க்கு கட்டுப்பட்டு இருந்தவர் தாமோதரன் அப்படின்னா எல்லாருக்கும் கட்டுப்பட்டு இருந்த மாதிரி அவர் அப்படியே 12 வருஷ காலம் இருந்தவர். பின்னாடியும் அந்த அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தவர். 5 வயசுல நடாதூர் அம்மா காலக்ஷேபம் ஆனப்புறம் தான் நடாதூர் அம்மா காலக்ஷேப கோஷ்டிக்கு போனப்புறம் தான் இவருடைய பிரபாவங்கள் தெரியுது. அது வரைக்கும் தெரியாம வச்சுட்டு இருக்க உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்டது இப்படி குரு பரம்பரையில பிரதானமான ஆச்சாரியர்கள் இருந்தது சுவாமி நம்மாழ்வார், சுவாமி நாதமுனிகன், சுவாமி ஆளவந்தார், சுவாமி ராமானுஜர், சுவாமி தேசிகன் அப்படின்னு அந்த அஞ்சு பேரையும் அழகா இங்க 5 வருடங்கள்னாலே சொல்றார். ஆனா குரு பரம்பரையே சொன்னதாச்சு அப்படின்னும் இத அனுசந்தானம் பண்ற வழக்கம். இப்படியாக நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கணுங்கிறதான் பிரதானமானது. அது போறதுக்கு தான் சரணாகதி நாம பண்றோம். ஆக சரணாகதி பற்றிய தகவல்களை இந்த 5 பாசுரங்களிலே சொல்லியிருக்க. ஆழ்வார் இந்திரமானார் தேசிகன் திருவடி கணேசரணம் ஆண்டாள் திருவடி கணேசரணம்.